கனவு கலைய தூவம் போட்டு உறவு மலர் தந்தோம் நல்வாழ்வு என்பவரும் வேண்டும் இந்த வரம் போதும் ஜென்ம ஜென்மம் வரம் வேண்டும் இந்த வரம் போ